நானும் தினம் ஏங்கிக் கொண்டேன். வருவாயா அழைப்பாயா நானும் தேடினேன். எனக்கென ஆசைகள் எனக்குள்ளே சேர்த்தேன். வருவாயா அழைப்பாயா நானும் கேட்கிறேன். ஒரு எல்லை பார்க்காமல் போனால் தொலைந்து போவேன். ஏற்கின்ற நீயும் சேர்கின்ற நானும் இடைவெளிகள் ஏது நாம் ஒன்றாக நம் கை சேருமா எல்லை தடுமாறுமா உயிர் என்கின்ற சுவாசம் நீதான் அம்மா மெல்ல நீ சேடித்தால் உள்ள முருகிடுமா உள்ளம் நீ என்றும் தெரிந்து மகிழ்ந்தேன் அம்மா. Señorita